மோட்ச பயணம் சிறுவர் பதிப்பு, பதிப்பாசிரியர் திரு HP ராஜ்குமார் அவர்கள், இதனுடைய எழுத்தாளர் ஜான் பனியன். திரு ஜான் பனியன் அவர்கள் எழுதின ஆங்கில புத்தகத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பு சிறுவர்களுக்காக சுருக்கமாக சொல்லப்பட்டது இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் 22 அத்தியாயங்கள் உள்ளன. கிறிஸ்தியான் மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் ஒரு கிறிஸ்தவன். அவன் மோட்சத்தை நோக்கி பயணம் செய்கிறான். வழியில் அவன் சந்திக்கும் சோதனைகளும் அனுபவிக்கும் வேதனைகளும் எத்தனை எத்தனை. சேற்றில் சிக்கிக்கொள்ளுகிறான், வழி தப்பிவிடுகிறான், சிங்கங்களின் நடுவே நடந்து செல்கிறான், சிறையில் அடைக்கப்படுகிறான், அரக்கனிடம் பிடிபடுகிறான், வலையில் சிக்கிக்கொள்ளுகிறான், நீரில் மூழ்கி தத்தளிக்கிறான். என்றாலும் கூட திட விசுவாசத்தோடு முன்னேறி சென்று அவன் மோட்சத்தை அடையும் போது நாமும் அவனோடு கூட சேர்ந்து ஆண்டவரை துதிக்கிறோம். நம்மை பலப்படுத்தி மோட்ச பாதையில் நடக்க வழிகாட்டும் அற்புதமான நாவல். சிறுவர்களுக்கு ஏற்ற வகையில் படங்கள் நிறைந்த வெளியீடு. பரிசளிக்க சிறந்த நூல். இதை வெளியிடுகிறவர்கள் அருட்புறா வெளியீடு.